பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே, விழுகிறதே, உயிர் நனைகிறதே. புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே. முன் பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே, விழுகிறதே, உயிர் நனைகிறதே. முதல் மழை